ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கபிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் அருளிய 28 ஸ்தோத்திர பாடங்களில் ஸ்ரீ பூஸ்துதி 1. ஸ்ருதியை அனுசரித்து, அதாவது ஸ்ரீ சூக்தம், பூசூக்தம், நீலாசூக்தம் இருக்கு. அதே மாதிரி சுவாமி அந்த ரீதியில் ஸ்ரீ ஸ்துதியை சாதிச்சுட்டு பூஸ்துதியை சாதிச்சிருக்கார். பூஹு பூஹுன்னு பிராட்டி, பூமி பிராட்டிக்கு பூஹுன்னு பெயர். எம்பெருமான் வராக அவதாரம் எடுத்தப்ப பூமியை வந்து சமுத்திரத்துக்கு அடியில் ஒரு அரக்கன் கொண்டு வச்சுடுறான், ஹிரண்யாக்ஷன்ற அரக்கன். அப்போ எம்பெருமான் அந்த ஹிரண்யாக்ஷனை கொன்று பூமியை மீட்டுண்டு வந்த வரலாறு அனுசரித்து இந்த பூஸ்துதியானது அமைச்சிருக்கார். இதில் அவருடைய பெருமைகள்லாம் சொல்ல போகிறார். முதல் பத்தியத்தில் பிரபத்தியேன்னு சரணம் அடைகிறார். என்ன, யாரை ஸ்துதி பண்ணுறோமோ அவளோட அனுகிரகம் வேணும். அதனால தான் பெரும்பாலும் எல்லா ஸ்லோகங்கள்லையும் முதல் ஸ்லோகமானது அவளை வந்தேனோ பிரபத்தியேனோ, அந்தந்த யாரை ஸ்துதி பண்ண போகிறாரோ அவளை வந்து ஒரு அவளுக்கு ஒரு சரணாகதி பண்ணுறார் அவளிடத்தில், இல்லை அவளை ஸ்துதிக்க வந்தேன்னு சொல்கிறார். அதேமாதிரி இந்த முதல் பத்தியத்திலே வந்தே பிரபத்தியேன்னு ஆரம்பிக்க போகிறார். ஆரம்பிச்சுட்டு பூமி பிராண்டினுடைய குணங்கள்லாம் நல்லா பறக்க பேசிட்டு கடைசியில் ஒரு தியான ஸ்லோகத்தை சொல்லி இந்த பூஸ்துதியை பாராயணம் பண்ணுறதுனால என்ன பயன்றதையும் சொல்லி முடிக்கிறார். இதுதான் அந்த பூஸ்துதியினுடைய ஒரு சின்ன உபோத்காத்தம் அல்லது இன்ட்ரடக்ஷன். இப்போ முதல் பத்தியத்தை அனுபவிக்கலாம். ஸ்ரீ பூஸ்துதிஹி, முதல் பத்தியம். சங்கல்பகல்பலதிகாமவதிம் க்ஷமாயாஹ ஸ்வேச்சாவராஹ மஹிஷீம் சுலபானுகம்பாம் விஶ்வஸ்ய மாதரமகிஞ்சன காமதேனும் விஶ்வம்பராம சரணம் ப்ரபத்யே. ப்ரபத்யே தான் இங்க கிரியாபதம். அஹம் ப்ரபத்யேன்னு அர்த்தம். பிரபத்தியனா பதகதவுன்னு தாத்து, அந்த தாத்துக்கு மேலே உபசர்க்கம் பிராண் இருக்கு, அதாவது சரணம் அடைகிறேன்னு அர்த்தம். யாரை அடைகிறேன்னு அர்த்தம் பிரபத்தியனா, சரணம் பிரபத்தியனா சரணம் அடைகிறேன்னு அர்த்தம். ஏன்னா பிரபத்தின்றால முதல்ல அடைதல்னு அர்த்தம். அப்ப சரணம் பிரபத்தியே, சரணமாக பற்றுகிறேன் அடைகிறேன்னு அர்த்தம். அசரணக சரணம் பிரபத்திய, தனக்கு ஒரு விசேஷணம் சாதிச்சுக்கிறார் அசரணஹா, சரணல்லாத ஒருவன் அர்த்தம். வேறு கதியற்ற ஒருவன் அடியேன், வேறு கதியற்ற அடியன் அடியேன் உன்னை துவாம் சரணமாக பற்றுகிறேன் தாத்பரியம் வருது. நீ யாருன்னு கேட்டா விஸ்வம்பராம் அப்படின்னு சொல்ற, விஸ்வம்பரான்னு பூமி பிராட்டிக்கு பெயர். விஸ்வம்பரா பரதி இது விஸ்வம்பரதி இது பரா விஸ்வம்பரான்னு, விஸ்வம்பராம்னு சொல்லிச்சு த்விதியா பக்தி ஏகவச்சனம். விஸ்வம்பராவான உன்னை முக்கியமான விசேஷம் போட்டுக்கார். மாதரம், மாத்ரு சப்தம் இருக்கார் அந்த சப்தம் அது. மாதா மாதரவ் மாதரஹ மாதரம், தாயான உன்னை பூமி தேவிக்கு விஸ்வம்பரான்னு பெயர் இருக்கு. விஸ்வம்பரம் விஸ்வம்பராவாகிய உன்னை சரணம் அடைகிறேன் தாத்பரியமா இருக்கு. மாதரம்னா யாருக்கு மாத்திரம்? இப்போ யாருடைய மாதா? எல்லா லோகத்துக்குமா இல்லை யாராவது சில பேருக்கு மட்டும் கேட்டால் விஸ்வஸ்ய மாதரம். விஸ்வம்னா உலகம், விஸ்வஸ்யன உலகத்தினுடைய. ஆறாம் வேற்றுமை ஏகவச்சனம், சஷ்டி பக்தி ஏகவச்சனம். விஸ்வஸ்ய மாதரம் விஸ்வம்பராம் அசரணஹா சரணம் பிரபத்தியன்னு போகிறது. அதுக்கு மேலே நிறைய விசேஷங்கள் சாதிச்சிருக்கார். சங்கல்ப கல்பலத்திகாம், சங்கல்பம்னா நினைக்கப்பட்ட அல்லது விரும்பப்பட்ட ஏதோ ஒரு பயன், ஒரு ஆசை, அதை கொடுக்கறதுல அப்படின்னு தாத்பரியம் நினைக்கணும். எத் சங்கல்பிதம் தத்துன்னு அர்த்தம். கல்பலத்திகான்னு முன்னாடி பார்த்தோம், கோதாசத்தில் கூட கேட்டோம் கல்பலத்திகான்னு சொல்லிச்சு. கற்பக கொடின்னு சொல்லுவோம். கற்பக கொடி கல்ப லத்திகா. லதான்றது ஆக்சுவலா கிரீப்பர் கொடி, லத்திகான்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு இது உண்டு, பாலா பாலிகா அது மாதிரி சொல்ற, அம்பா அம்பிகா அந்த பதங்கள் வந்து இந்த ஃபார்ம்ல இருக்கும். அப்ப லதான்னு சொல்லலாம், லத்திகான்னு சொல்லலாம். லத்திகாம்னா கொடியை, எப்படிப்பட்ட லத்திகான்னா கல்ப லத்திகா. ஸோ கல்ப லத்திகான்றது த்விதீய ஏகவசனம், எல்லாம் விஸ்வம்பராக்கு அன்வைக்கிறது. ஸோ சங்கல்ப கல்ப லத்திகாம்னா நினைத்ததை அருளக்கூடிய அந்த கற்பக கொடியை. அப்புறம் க்ஷமாயாக அவதிம், க்ஷமானே பூமிக்கு பெயர் ஆக்சுவலா. க்ஷமானா க்ஷமைன்னு சொல்கிறோம், ஃபார்பெரன்ஸ்ன்னு சொல்கிறோம், பொறுத்துக்கிறது. அவதி அவதினா எல்லை நிலம், லிமிட். அப்போ க்ஷமாயாகன்றது ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம், ரமாயாக மாதிரி. அந்த க்ஷமைக்கு ஒரு எல்லைநிலம் காட்டணும், ஹைட் ஆஃப் ஃபர்பரன்ஸ் காட்டணும்னா அது பூமி பிராட்டி தான். அது நீ தேவை ரொம்ப வாஸ்தவமாக இருக்குது, இவ்வளவு நம்ம இடைஞ்சல் கொடுத்துட்டுருக்கோம், இருந்தாலும் அதை பொறுத்துட்டு அந்த பூமி தேவையானு இருக்கா. அப்போ பொறுமைக்கு ஒரு லிமிட், ஹைட் ஆஃப் பேஷன்ஸ் சொல்லலாம் அப்படிப்பட்ட. அப்போ க்ஷமாயாக அவதிம், அவதிஹி அவதிம், இங்கேயும் இது த்விதீய விபக்தி ஏகவச்சனம். அப்புறம் சுலபானுகம்பாம், சுலப அனுகம்பாம், அனுகம்பானா தயை, சுலபன எளிதில், அதாவது சுவாபாவிகமான அர்த்தம். எதுவும் ஒரு காரணத்தை முன்னிட்டு இருக்கோன்னா சுவாபாவிகமாகவே தயை உடையவள் அர்த்தம், அல்லது மிகவும் எளிதில் அருள் புரிபவள், தயை காட்டுபவள்னு வச்சுக்கலாம். இதுவும் த்விதீய விபக்தி ஏகவச்சனம். அகிஞ்சன காமதேனம்னு போட்டார், கல்பலத்திக்கான்னு சொன்னா கூட அகிஞ்சன காமதேனம். இந்த இடத்துல அகிஞ்சன என்ன அர்த்தம்னா, அகிஞ்சனானாம் காமதேனுகுன்னு சொல்லணும். அகிஞ்சனகனா ஒரு கைமுதல் இல்லாதன்னு சம்பிரதாயத்தை சொல்ற வழக்கம் உண்டு, எதையும் அடையறதுக்கு ஒரு திறன் இல்லாத. அப்ப அவளுக்கெல்லாம் கைமுதல் இல்லாத வாளுக்கெல்லாம் காமதேனுவா கல்பலத்திக்கான்னு சொன்னார், இங்க காமதேனு சொல்றார். காமதேனம் இஷ்டப்பட்டதை கொடுக்கக்கூடிய அந்த பசுவாக. அதுக்கெல்லாம் மேலே ஒரு முக்கியமான விசேஷனம் போட்டார், ஸ்வேச்சா வராக மகிஷையும், வராக மகிஷியும், மகிஷியும் மகிஷினாலே மகிஷினாலே பட்டத்து ராணின்னு அர்த்தம், மனைவின்னு அர்த்தம், பட்ட மகிஷின்னு சொல்லுவா. மகிஷின்றது இப்போ த்விதீய விபக்தி ஏகவச்சனம். வராக, வராகனா பொதுவாக பன்றின்னு சொல்ல முடியாது, ஒரு விசேஷமான ஒரு ஒரு ஆகாரம் அது, அதுக்கு கொம்பெல்லாம் உண்டு. நம்ம ரோட்டில் பார்க்குற அந்த இதை அதோட நினச்சி பார்க்க முடியாது. எங்கள் வாத்தியார் சொல்வார், காண்டா மிருகம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆகாரமாக இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஸ்வேச்சாவராகனா இந்த இடத்துல இச்சான சங்கல்பம், ஸ்வ இச்சா தன்னுடைய சங்கல்பத்தினால் தோன்றின அந்த வராகமூர்த்தி. அந்த வராகமூர்த்தி அதாவது எம்பெருமானுக்கு மனைவியான விஸ்வம்பராம், எல்லாமே த்விதீய பக்தி. சங்கல்ப கல்பலத்திகாம், க்ஷமாயாக அவதிம், சுலபானுகம்பாம், அகிஞ்சன காமதேனம், ஸ்வேச்சாவராக மகிஷிம், விஸ்வஸ்ய மாதரம், விஸ்வம்பராம், அசரணா ஷரணம் பிரபத்தியன்னு அன்பைய மறது அர்த்தம். மேலே சொன்ன மாதிரி நினைத்ததையெல்லாம் கொடுக்கக்கூடிய, கற்பக கொடியாக இருக்கக்கூடிய, பொறுமைக்கு ஒரு எல்லை நிலமாக இருக்கக்கூடிய, மிகவும் சுலபமாக தயையை காட்டுபவளாக இருக்கக்கூடிய, கைமுதல் இல்லாதவர்களுக்கு ஒரு காமதேனுவாக இருக்கக்கூடிய, தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே வராகமூர்த்தி எடுத்துக்கொண்ட எம்பெருமானுக்கு பட்ட மகிழ்ச்சியாக, அனைத்து உலகுக்கும் தாயுமாக தாயாக உள்ள பூமி தேவியை, விஸ்வம்பரான பூமி தேவி, விஸ்வம்பரா பூமி தேவியை அசரணகா வேறு கதியற்ற அடியேன் சரணம் பிரபத்தியே, சரணமாக அடைகிறேன்னு முதல் பத்தியத்துக்கு அர்த்தமாகுது.